శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధర్తాం సదా హృది జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవముపాస్మహే శ్రుతీనాముత్తరం భాగం వేగవత్యాశ్చ దక్షిణం కామాదివ సంజీయాత్ కశ్చిత్ అద్భుత కేసరి. வேதத்திலே உத்தர பாகத்திலே சொன்னப்பட்ட பகவான் தான் இங்க வேகவதி தட்சிண பாகத்திலே இருக்கார் அப்படின்னு சொல்லி, இரண்டாவது ஸ்லோகத்திலே நம்முடைய தாபங்கள் அனைத்தும் போக்குபவன் இந்த நரசிம்ஹனே அப்படின்னு சொல்லி, மூன்றாவது ஸ்லோகத்திலே வைகுண்டத்தில இருக்கிற பகுமானங்களை கூட விட்டுட்டு நமக்காக இங்க அனுகிரகம் பண்ணவன் தேர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்திருந்தோம். சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்றாரு. அதுல முக்கியமாக அவர் பார்த்தோன்னா காமாசிக்கா அப்படின்றதுதான் வந்து அதி அற்புதமாக சொல்றாரு. ஏன்னா திருப்பி திருப்பி ஆசைப்பட்டு இங்க இருக்கானே, நமக்காக இங்க இருக்கானே அப்படின்றதுதான் வசதி எல்லா ஸ்லோகத்திலயுமே சொல்லிட்டு வர்றாரு. அப்போ சுவாமி தேசிகனையே சில பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி அவரே பாவிச்சுண்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. இப்படி அவர் மங்களாசாசனம் பண்றாரு, உமக்கும் அவரும் என்ன என்ன இது, நீங்க அவருக்கு பந்துவா அப்படின்னு சுவாமி தேசிகனை கேக்குற மாதிரி இருக்கான். அப்ப சுவாமி சொல்றாரு, எனக்கு மட்டுமா அவர் பந்து, அகில லோகத்துக்குமே அவர் தான பந்து அப்படின்னு. பந்து அகிலஸ்ய ஜந்தோஹோ பந்துர பர்யங்க பந்தரமணீயம் விஷம விலோச்சன மீடே வேகவதி புலின கேலி நரசிம்ஹம் அப்படின்னு மீடே அப்படின்னா துதிக்கிறேன் அப்படின்னு, பகவானை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு மீடே. யாரை அப்படின்னா நரசிம்ஹன், வேகவதி புலின கேலி நரசிம்ஹம் அப்படின்றார் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு நரசிம்ஹம்னாலே பயங்கரமாக இருக்கும் இல்லையா, கர்ஜனை அப்படின்னு பார்த்தாலே நமக்கு எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனா இவரோ பார்த்தா வேகவதி கரையில கேலி விளையாடின் இருக்கேதாம், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பக்தர்களோட விளையாடுற மாதிரி இருக்கே அப்படின்றத இங்க சுவாமி தேசிகன் சொல்றது. அதே மாதிரி கேலி அப்படின்னா ஸ்போர்ட்டிவ் அப்படின்னா பக்கத்திலேயே போக முடியாது அப்படின்னு கிடையாது. இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்கேர் அப்படின்னா எவ்வளவு பெரிய பதவியில இருக்கேர், நம்ம எல்லாரும் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட முடியுமா, முடியாது. ஆனா இவர் சர்வ ஜகத்துக்கும், ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல, அத்தனை நாடும் அத்தனை பூமி அண்டகட்டாக்கங்கள் ஈரேழு லோகங்கள் பிரம்மலோக பரியந்தம் அனைத்துக்கும் நியாமகனா இருக்கிற சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன். ஆனா இவர் அப்படி கிடையாது, அவரை போய் நம்மளால சேவிச்சிட முடியுமான்னு அப்படி இல்லையா, எல்லாரோடையும் இருக்கணும், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வெரி வெரி அப்ரோச்சபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நேர பகவானை இன்னைக்கு போனா சேவிச்சிடலாமே அப்படின்னு சிம்மன அப்படின்னு நமக்காகவே அனுகிரகம் பண்றதுக்காக இந்த இடத்துல வேகவதி புலினகேரி நரசிம்ஹம் அப்படின்னு சொல்றது. இந்த பெருமாள் எப்படின்னா விஷம விலோச்சன மீடே அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம போன ஸ்லோகத்தையே பார்த்தோம், அவருக்கு மூணு கண்கள், அது மூணுமே வந்து வித்தியாசமா இருக்கு, சமம் கிடையாது. நம்மள மாதிரி ரெண்டு கண்ணுமே சமம் இல்லையா, அவருக்கோ ஒன்னு வந்து குரோதமா இருக்கு, ஒன்னு வந்து அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கு, ஒன்னு வந்து தகிச்சிடற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி விஷம விலோச்சனம்னா பரஸ்பர விருத்தமான மூன்று கண்கள் உடையவன் அப்படின்னு. அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட பெருமாள்னா பந்து பந்துர பரியங்க பந்தரிமணியம், எப்படி அங்க நமக்கு சேவை சாய்க்கிறார் அப்படின்னா அழகான அப்படின்னா பந்துர பரியங்கம் அப்படின்னா அழகான ஒரு ஆசனம். அந்த பரியங்கம் அப்படின்னாலே ஆசனம்னு சொல்லுவா. வைகுண்டத்திலையும் பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா ஆதிசேஷன்லன்னு சொல்லும் பொழுதே சேஷ பரியங்கம் அப்படின்னு தான் பெரியவா சொல்லுவோம். பரியங்கம் அப்படின்னாலே ஆசனம். அப்பேற்பட்ட ஆசனத்துல பகவான் இருக்கார் எப்படின்னா பந்த ரமணீயம் அப்படின்னு, யோக பந்தம் அப்படின்னா யோகத்துல இருக்க மாதிரி பெருமாள் அங்க யோகானுசுமனாகவே இருக்கேன். ரமணீயம் அழகா இருக்கு. இங்க அழகு அப்படின்னு சொல்றது எதனா சுவாமி தேசிக்க நீங்க பெரியவா சொல்லும் போது மூணாவே வியாக்கியானம் பண்றா. அமர்ந்தவனும் அழகா இருக்க ரமணீயம், அதுக்கப்புறம் அவர் ஆசனமும் அற்புதமாக இருக்கு. ஆசனம் நின்றாம் குடையாம் இருந்தாம் சிங்காசனமாம்னு அவருக்கு ஏத்த மாதிரியாகவே ஆசனமும் அப்படி மாறிடுறாரு. அதே மாதிரி அமர்ந்த திருக்கோலம் இருக்கே அதுவுமே அழகு. நம்ம நிறைய சிம்ஹாவத்தை சிம்ம வாகனத்துல பார்த்தா திருவேங்கடமுடியானு கூட இந்த யோகாசனத்துலதான் பகவானுக்கு அப்படியே அலங்காரம் பண்ணுவா. அப்படி யோகத்துல அந்த சிம்ஹம் மேல அப்படியே பெருமாள் நமக்கு சேவை சாய்ப்பார். அவர் உட்காரதே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அந்த யோக பீட்டத்துல உட்காந்து அந்த யோக பட்டி ஒண்ணு இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் அந்த பட்டியை போட்டுட்டு அப்படியே நமக்கு சேவை சாய்ப்பார். அப்படிதான் அப்பேற்பட்ட பெருமாள் யாருன்னா பந்து மகிலஸ்ய ஜந்தோஹோ அப்படின்னு ஒருத்தருக்கு இல்ல, பந்து அகிலம், இந்த அகில லோகத்துல எல்லாருக்குமே. ஜந்து அப்படின்னா இங்க வந்து ஜீவாத்மான்னு எடுத்துக்கணும். ஜீவாத்மானா எல்லாமே இங்க அடங்கிடுறது, எல்லாருமே மனுஷர்கள் மிருகங்கள் அங்கேருந்து செடி கொடிகள் அது கூட எல்லாத்துக்குமே அங்கேருந்து ஆரம்பிச்சு பிரம்மாதி தேவதர்கள் தேவர் பிரம்மா ருத்ரா எல்லாருக்குமே ஒரு பந்து யார் அப்படின்னா சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தான், இந்த லட்சுமி நரசிம்மன் தான் அப்படின்னு சேவை சாதிக்கிறார். அப்போ இந்த பந்து மகிலசிய ஜந்தோகம் சொல்லும் பொழுதும் நம்ம பிரஹ்லாதனுடைய சரித்திரத்திலேயே பார்க்கலாம். பிரஹ்லாதனை வந்து முதல் முதல்ல பாடசாலைக்கு அனுப்புறான். அந்த பிரஹ்லாதன் அப்பா அம்மாவை சேவிச்சுட்டு அழகான குழந்தை நேர பாடசாலை போய் முதல் நாள் பிரேயர் பாடசாலை காத்தால என்ன சொல்லி தருவா எல்லாருக்கும் பிரேயர். அப்ப சொல்லி தரும்போது சண்டாமிருகர்கள் என்ன சொல்லி தரானா, ஹிரண்ய கசபே நம அப்படின்னு சொல்லி தரான். எல்லா குழந்தைகளும் சொல்றது, ஆனா பிரஹ்லாதன் மட்டும் சொல்லல, ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு பெருமாளை பத்தியே ஸ்தோத்திரம் சொல்றாரு. அப்ப உடனே ஏன்பா அது ஓல்டு சிலபஸ் ஆச்சே, அது அந்த காலத்துல சொல்லி இருந்தது, ஹிரண்யகசிபு ராஜா ஆனதுலேருந்து இது புது சிலபஸ் ஆச்சே, உனக்கு இது தெரியாதா பிரஹ்லாதா அப்படின்னு சொல்றா. ஆனா இல்லையே, இதுதானே பொது, எல்லாருமே இதானே சொல்லணும் அப்படின்றா. எல்லா குழந்தைகளும் சொல்றாளே பிரஹ்லாதா, நீ மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, பிரஹ்லாதன் வந்து அப்பாவுக்கு விரோதி இல்ல, ஆத்துல அவ அப்பாவை சேவிச்சுட்டு தான் இங்க வந்தான், அப்பா அம்மாவை வணங்கிட்டு தான் வந்தான். ஆனா சொல்றான் இது வந்து பாடசாலைன்னா பொது, அப்ப பொதுவான விஷயத்த தான் நம்மளுக்கு சொல்லி தரணும், எல்லாருக்கும் பொது எவனோ அவனுக்கு தானே இங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்ப எல்லா குழந்தைகளும் அவாவா அப்பா பேரு சொன்னா நான் ஏன் அப்பா பேரு சொல்றேன், அது நியாயம். ஆனா இரண்யகசிபுவேன்னு எல்லாருமே ஏன் சொல்லணும்? அப்ப எல்லாருக்கும் பொதுவான பந்து ஜெகத் பிதா யார்னா பகவான், அப்ப அவரை தானே சுத்திக்கணும் அப்படின்னு சொல்றான். அவ வந்து என்னடா இந்த குழந்தைய நம்ம மாத்த முடியாது போலயே, ஏன்னா அவளுக்கு பயம், எங்க இரண்யகசிபு நம்மள போட்டு திட்டிய இது பண்ணிடுவா அப்படின்னு. அந்த மாதிரி அதனாலதான் சுவாமி தேசிகிரிங்க எடுக்கும் பொழுதும் பந்து மகிலசிய ஜந்தோஹோ அப்படின்னு ஜிதேந்திர ஸ்தோத்திரத்திலேயே நரசிம்மனை பத்தி சொல்லும் பொழுது தேவானாம் தானவானாம் ச சாமானிய ஆதி தெய்வதம் அப்படின்னு, ஆதி ஆதி புருஷன் எல்லாரும் பிரம்மா ருத்ரன் அப்படின்றது எல்லாமே பட்டம் தான். அடுத்த யுகம் அடுத்த சத்துர்யுகத்துக்கு முடிஞ்ச உடனே வேற ஒரு பிரம்மாவை பகவான் நியமிக்கிறார். இந்திரன் இது எல்லாமே பட்டம், அவாவாளுடைய புண்ணியத்தை பொறுத்து பகவான் அவளை நியமிக்கிறார். ஆனா ஆதி காலமாக இருக்கிறவன் ஆதி புருஷனான இருக்கவன் பகவான் தான், அவன்தான் தேவானாம் தானவானாம் எல்லாருக்கும், தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் எல்லாருக்கும், இந்த ஈழ லோகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் அவன்தான் சமமான தெய்வம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி சர்வேஷாமபி லோகானாம் பிதா மாதா ச மாதவாக அப்படின்னு, சர்வலோகத்துக்கும் பிதா மாதா அப்படின்னு பார்த்தா யாருன்னா மாதவன் தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க சொல்லும் பொழுது, மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே, நம்ம ஜெகன் மாதா யார்னா மகாலட்சுமி, ஜெகத் பிதா யார்னா பகவான் வாசுதேவன் தான் அப்படின்னு சுவாமி பாஷ்யகர் கத்தியத்திரயத்திலே சொல்றேன். துவமேவ மாதா ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவன் ரங்கநாயகித்தாயார் ரங்கநாதன் முன்னாடி இந்த கத்தியத்திரயத்தை அனுஷ்டானம் பண்ணி, அப்படி எல்லாமே மாதா பிதா எல்லா பந்துவும் அவாவா அவாவா பக்திக்கு ஏத்த மாதிரி அர்ஜுனன்றவன் சகாவா நினைச்சு பெருமாளை பக்தி பண்றான், பெருமாளை பிதாவா நினைச்சு நிறைய பேர் பக்தி பண்றான், தாசனாக அனுமார்லாம் தான் தாசனாக இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன். அப்படி எல்லாரும் அவாவா இதுல வந்து இப்படிதான் இருக்கணும்னு இல்ல, ஆழ்வார்கள்ல சில பேர் நாயிகா பாவத்தினுடைய காதல் மூலமாக பகவான பக்தி பண்றான், அவன் எல்லாருக்கும் பந்து அப்படின்றதுதான். எப்படி எப்படின்னா அத ராமனே சொல்றது, எதிவா ராவண ஸ்வயம்ன்ற விபீஷணன் இல்லப்பா, ராவணனே வந்து கூட நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்ற, சத்துவே இருந்தா கூட நான் பண்ணது தப்புன்னு ஒத்திண்டிய முன்னாடி வந்து நின்றா அவனுக்கும் நான் அபயம் தரேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா பெருமாளுடைய இது பாக்கணும் நம்ம, எல்லாருக்கும் வந்துதானே எல்லாரும் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதானே கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி அதுல நிறைய உதாரணங்கள் எடுக்கிறான். தயாசத்தகத்திலே நம்ம மேற்கொண்டு அதை பார்க்க போறோம். ராமாயணத்திலே பார்த்தாலும் பரத்வாஜ மகர்ஷி எப்பேற்பட்டவர், அவருக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணேரோ அதே மாதிரிதான் மாறாம சுக்ரீவனுக்கு. சுக்ரீவன் யாரு? கபிகுலபதிகி அப்படிங்கிறார். காபி சபரி கபிகுல அப்படின்னா குரங்குகள் கூட்டத்துக்கு ஒரு ராஜாவர். ஆனா அப்படி பெருமாள் பார்க்கல, அவரையும் தன் பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிறார். நீயும் ராஜா நானும் ஒரு ராஜா தானே அப்படின்னு தனக்கும் அனுகிரகம் பண்றார். அதே போல தன் நண்பனாகவே இன்னும் சொல்ல போனா அவர் சொல்றாரு, எனக்கு பரத சித்திரா மாதிரி நீயும் ஒரு தம்பி தான் அப்படின்னே சொல்றாரு. அப்படி பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்றாரு. விபீஷணன் யாரு? ராட்சச குலம் அப்படின்னு பாக்கலையே. பிரஹ்லாதன் யாரு? ராட்சச குலம் அப்படின்றது குலத்தினாலே பிறந்ததுனாலே ஒருத்தன் ராட்சசன் அப்படின்னு சொல்லிட முடியாது, அவ பண்ற செயல்களாலே தான். அந்த ராட்சச குலத்திலயும் மகாபக்தர்கள் இருக்கா, அதுல உதாரணம் தான் விபீஷணன் பிரஹ்லாதாதிகள். எப்படி அனுகிரகம் பண்ணார்? எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் பொழுது கூட அங்க இருந்து நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யாரையும் பகச்சிக்காம நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லாம எல்லாருக்கும் ஏன் அந்த அபயம் கொடுக்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்லி அந்த விபீஷண தன்னிடம் சேர்த்துட்டேருன்னா அப்புறம் தன்னுடைய குலதனவான ரங்கநாதரிய அவருக்கு கொடுத்தேன். குஹன் காட்டுக்கு ராஜா குஹன், அவன் ஓடி வரான், ஓடி வந்து பெருமாள் அப்படியே சேவிச்சு அங்க ராமர் அப்படியே சேவிச்சு அவரால் ஒண்ணுமே பேசக்கூட முடியல. பக்கத்துல வந்து உட்காருங்கிற அவர் கை நடுங்கிறது, உட்காரலாமா அவர் எப்பேற்பட்டவர், அவர் பக்கத்துல நான் இருக்கலாமான்னு நினைக்கிறான். ஆனா பெருமாள் பிடிச்சு தானே பக்கத்துல உட்கார வச்சுக்கிறேர்னா அவர் யாருக்கு பந்து, அழகிகளை தான் பாப்பேரானா, சபரி வயசானவாளுக்கு கிடையாது அப்படின்னா சபரிக்கு மோட்சத்தை கொடுத்தேர் இல்லையா, சரி மனுஷர்களுக்கு தானா ஜட்டாயு பக்ஷிக்கு கடைசி காலத்துல அவரே அந்திம கிரியை பண்ணர், அப்புறம் யானை கஜேந்திராழ்வாருக்கு தான் ஓடி வந்து மோட்சத்தை கொடுத்தேர் அப்படின்றதுனால இவாளுக்கு தான் பகவான் அப்படின்னு நம்ம பிரிச்சிட முடியாது. அவர் எல்லாருக்குமே ஜெகத்பிதா. அதனாலதான் பந்து மகிலசியஜந்தோஹோ அப்படின்னு இங்க விசேஷமாக சுவாமி தேசிகன் சொல்றேன், அப்பேற்பட்ட நிருசிம்மனை துதிக்கிறேன் அப்படின்றது தான் இங்க முக்கியம். அதனால அதே மாதிரி நிருசிம்மனுக்கே மாதா நிருசிம்ஹா, பிதா நிருசிம்ஹா, பிராதா நிருசிம்ஹா, சகா நிருசிம்ஹா, வித்யா நிருசிம்ஹா, திரவிடம் நிருசிம்ஹா, சுவாமி நிருசிம்ஹா, சகலம் நிருசிம்ஹா அப்படின்னு நீரே சகலம், சர்வவித பந்து அவரே நமக்கு. நம்ம எப்படி தியானம் பண்ணாலும் எப்படி நம்ம பக்தி பண்ணாலும் அதுக்கு தகுந்தா போலே அவர் அனுகிரகம் பண்ணதான் போறே. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல பார்த்தா முக்கியமானது பந்து அகிலசே ஜந்தோகோன்னு எல்லாருக்குமே அவர் பந்து அப்படின்றத காட்டுது. அதுக்கப்புறம் வேகவதி புலினகேலி நரசிம்மம், அவர் எப்பேற்பட்டவர்னா விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சிங்கம் சிம்மங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கமா, சின்ன குழந்தை சிம்மம் என்ன பண்ணணும்னா அது கத்தும், அது கத்தி பெரிய சிம்மத்தை போட்டு மேல உழும், அந்த பெரிய சிம்மம் என்னவோ இதுங்கிட்ட அடிப்பட்ட மாதிரி நடிச்சு கீழே உழும், அந்த மாதிரி அது ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் ரட்சணை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரோடையும் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி பேசிட்டு இருக்கார் அப்படின்னு, அதுதான் ஆழ்வார்கள்லாம் சொல்ற சௌலபியம். பெருமாளுக்கு எப்பேற்பட்ட அந்த வைகுண்டாதிபதி, ஈரேழு லோகம் எல்லாத்துக்குமே அவர் அதிபதி, சர்வலோக நியாமகன், பிரம்மருத்ராதிகளுக்கே அவர் தான் நியாமகனா இருக்கார், அப்பேற்பட்டவர். ஆனா நம்ம கூட வந்து அவ்வளவு ஆச்சரியமா நம்மளோட இருக்கிறே, இதுதான் எல்லாருமே இந்த சௌலபியத்தை தான் விசேஷமா சொல்றோம் ஆழ்வார்கள்ல இருந்தே ஆரம்பிச்சு. பச்சமாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் அச்சுதா அமர் அரியேரே ஆயர்தம் கொழுந்தே எனும் அந்த கிருஷ்ணன் சொல்லும் பொழுது ஆயர் பாடியிலே அங்க இருக்கிற கோபபாலகர்களோட எப்படி விளையாடினார், ஒவ்வொருத்தருக்கும் அவரே சாதம் ஊட்டுறா, அவள்லாம் சொல்றா கண்ணா கண்ணா எங்காத்துல இருந்து உனக்கு இந்த சாதம் கொண்டு வந்திருக்கேன்னு ஊட்டுறா, அதையும் பெருமாள் சுவீகரிச்சுக்கிறேன் பக்தியோட. அப்படி அந்த பசங்களோட இருக்கும்போது பிரம்மாதிகளுக்கே பொறாம வந்துடுறது, ஆஹா நம்மளும் இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லா பிறந்திருக்கலாமே, பாரமேஷ்டி பிரம்மலோகத்துல நம்ம இருக்கோமே, அங்க பெருமாள் அவதாரம் பண்ணேர்னு ஏதாவது ஒரு புராணம் உண்டா, பிரம்மலோகத்துல பகவான் பகவான் வந்து அவதாரம் பண்ணேர்னு, இந்த பூலோகத்துல தானே இதுதான் லீலா விபூதி, லீலா விபூத்தினா இங்கதான் பகவான் அவதாரங்கள் பல விசேஷங்கள் பண்றாரு. அப்படி அதனாலதான் சுவாமி தேசிகனமே வைகுண்ட வாசேபி நபே விலாசான்னு சொல்லும் பொழுது விபவாவதாரம் மட்டும் கிடையாது, அச்சாவதாரத்திலையும் இப்படி அனுகிரகம் பண்றதுனாலதான் வைகுண்டத்திலேயே எனக்கு அபிலாஷம் இல்லைன்னு சொல்றேன். அப்படி புலினகேலி நரசிம்மம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி விசேஷமாக அப்படி இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல அந்த பகவானே அந்த யோக பட்டிகையில சொன்னார் இல்லையா, யோகம் எதுக்காக சொல்லும் பொழுது ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் சுவாதீன சர்வேந்திரிய பரியங்க ஸ்திரதாரணா பிரகடித பிரத்யுன்முகாவஸ்திதி பிராயேண பிரணிபேதுஷ பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன் காமானா தனுதா தசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி. தனுதா அப்படின்னா கொடுக்க வேண்டும் அப்படின்னு, என்ன கொடுக்க வேண்டும்னா வரன் கொடுக்க வேண்டும் யாருக்கு அப்படின்ற எல்லாருக்குமே அப்படின் போது காமானா தனுதா எல்லாருக்கும் அவாவா கேட்ட பலன் என்னென்ன பலன் இருக்கோ அத்தனையும் கொடுக்க வேண்டும். யாருன்னா தசேஷ ஜகதாம் இந்த ஜகத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அவாவா ஆசைப்பட்டபடி அவாவா கேட்ட வரனை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் இங்க சொல்றாரு. அது என்னன்னா எல்லாருக்குமே பகவான் கிட்ட ஒரு ஆசை இருக்கும், என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்னு புருஷார்த்தம்னு எடுத்திருந்தா. தர்மம் அப்படின்னா சில பேர் தர்மத்திலேயே ஆசை, விபீஷணன்லாம் பார்த்தா தர்மம் தான் முக்கியம், எங்க அண்ணா பண்ணது தப்புதான் அதனால சீதையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா முடியாதுன்னா, அப்ப நான் உன் பக்கமே இருக்க மாட்டேன், நான் தர்மத்து பக்கம் தான் இருப்பேன் பகவான் பக்கத்துல போய் சேர்ந்தேன். சில பேர் என்ன பண்றா, ராமர் தான் தர்மம் தான், பிதிருவாக்கிய பரிபாலனம் தான் முக்கியம், ராஜ்யம் கூட எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு, தர்மமே தான் முக்கியம் அப்படின்னு பெரியவா இருக்கா. சில பேர் அர்த்தம் தான் முக்கியம். அர்த்தம்னா என்னன்னா திரவியம், துட்டு சம்பாதிக்கிறது. என்னதான் துட்டு, அது வந்து அது தப்புன்னு சொல்லிட முடியாது. துட்டு சம்பாதிச்சாதானே ஒரு நாலு நல்ல விஷயம் பண்ண முடியும். ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னாலும் நம்ம கிட்ட துட்டு இருக்கணும் இல்லையா? அதனால அது தப்புன்னு சொல்லிட முடியாது. அது துட்டை சம்பாதிச்சு நல்ல விஷயத்த பண்ணா சரிதான். அப்ப அர்த்தம் தான் முக்கியம். அர்த்தம் இல்லாம நம்மளால தர்மத்தை பண்ணவே முடியாதுன்னு சில பேருடைய வாதம், அதுவும் தப்பு இல்ல. காமம் தான் முக்கியம் அப்படிங்கிற திருமங்கி ஆழ்வார் மாதிரி இருக்கவா ஆசை, ஆசை இருக்கணும்ப்பா. முதல்ல ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னாலும் ஆசை இருக்கணும். பகவானுக்கு ரொம்ப முக்கியமாக கைங்கரியம் பண்ணணும்னாலும் முதல்ல ஆசை வேணும். காமம் அப்படின்றது ஆசை. அந்த ஆசையே இல்லாத உனக்கு வந்து தர்மம் அர்த்தம் இருந்து என்ன பிரயோஜனம்? கிட்ட நிறைய துட்டு இருக்கு சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னா அதை வச்சு நான் என்ன பண்றது? ஆசை இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் பெருமாளுக்கு பண்ணணும், கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சில பேர், இதெல்லாமே எதுவும் எனக்கு வேணா, மோட்சமே முக்கியம், நான் நித்திய விபூதியிலேயே இருந்து பகவானுக்கு எப்பயுமே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவா. அதனால அவாவா கோரிக்கைய அத்தனை பேருடைய கோரிக்கையும் நீ தீர்த்திவை அப்படின்னு நீங்க சொல்ற காமானா தனுதா தசேஷ ஜகதாம், ஜகத்துல அவாவாளுக்கு இருக்கிற கோரிக்கைய காமாசிகா கேசரி அப்படின்னு காமா நா தனுதான்னு போட்டு அவாவா ஆசைகளை காமாசிகா கேசரி. ஏன்னா நீ ஆசைப்பட்டு இங்க வந்தது எதற்கு? எல்லா பக்தர்களுக்கும் ஆசையை நிறைவேற்றதானே. ஏன்னா வைகுண்டத்திலேருந்து ஒருத்தர் இங்க வந்து உட்காரணும்னா இது என்ன அப்பேற்பட்ட இடம் ஒண்ணும் இல்லையே. பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் அவர் இங்க வந்து பெருமாள் ஏழு இருக்கு. அதனால எல்லாருடைய ஆசைகளையும் நீ பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதையே இங்க சொல்றேன். எப்பேற்பட்டவர் அப்படின்னா பிரபு பிரணிபே துஷா அப்படின்ற அவர் அதிபதி, சர்வலோகத்துக்கும் அதிபதி. அங்கேருந்து எல்லாரையும் ஆசிரயிச்சவர்கள் எல்லாருக்கும் அப்படிங்கிறது. யாருக்கு எல்லாருடைய ஆசைகளும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் பகவானை சரணாகதி பண்றாளோ அவரை ஆசிரயிச்சாலோ அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்றது சுவாமி தேசிகன் நீங்க சொல்றேன். அவர் எப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுது யோகம் நிஜம் சிக்ஷயன் எப்படி எழுதிருக்கார் அப்படின்னா, யோகத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நிஜம் சிக்ஷயன் சிக்ஷக் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படி சொல்லி கொடுக்க வேண்டிய பெருமாள் எப்படி இருக்கணும்? சிலதெல்லாம் மந்திரத்தை சொல்லி கொடுத்து நம்ம கத்துக்கிறது கிடையாது. யோகத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னா அவளே சொல்லி காமிச்சாதான். இப்போ வந்து யோகா சொல்லி கொடுக்கணும்னா பக்கத்துல அவர் வந்து பண்ணி காமிச்சாதான் நம்மளால அது பண்ண முடியும். அதனாலேயே பகவான் எப்படி இருக்காருன்னா, யோகத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு நமக்கும் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கார் அப்படின்னு ராயன அப்படின்ற அந்த இடத்துல மருத்கணான் அப்படின்னு. எதனால யோகத்துல இருக்கார் அப்படின்னா, அப்போ யோகத்துல எதாமே பார்த்தா பக்தி யோகத்துக்கு அங்கமே யோகாபியாசம் தான். யோகம் இருந்தாதான் நம்மளுடைய மனசெல்லாம் இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்க முடியும். நம்ம கண்ணு பார்த்தோன்னா பெருமாளையே சேவிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு கண்ணு கொடுத்திருக்கு. பெருமாள் பத்தி விசேஷமே நம்ம பெருமாளை பத்தியே தான் கேட்கணும்னு தான் காது கொடுத்திருக்கு. சத்குணங்களில் பெருமாளுடைய பிரசாதமே சாப்பிடணும் தான் நமக்கு இந்த வாய் இருக்கு. பெருமாள் ஏ இது பண்ணணும் தான் கைக்கறியும். கை கால்லாம் எதுக்கு இருக்குன்னா பெருமாளுக்கு கைக்கறியும் பண்ணதான். சுவாமி தேசிய இன்னும் ஒரு படி மேல போறாரு. தூங்குறது எதுக்குன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கான். ஏன்னா நம்மளால தூங்காம இருந்தா வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த சக்தி வராது. நாளைக்கு போய் பெருமாளை ஏழை பண்ணணும்னா எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரமாவது இன்னைக்கு நான் தூங்கணும் இல்லையா? அந்த தூக்கத்தை கூட பெருமாளுக்கு கைங்கரியமா பண்ணணுமே தவிர நமக்கு போகத்துக்காக நம்ம சுகத்துக்காக நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற. சாப்பிடறது எதுக்குன்னா நாளைக்கு சக்தி வேணும் இல்லையா? கோவிலுக்கு போய் வேதபாராயணம் பண்ணணும்னா சாப்பிடாம எப்படி பண்ண முடியும்? அந்த சாப்பிடச்ச கூட இது வந்து எதுக்குன்னா பகவான் கைங்கரியத்துக்காகவே அப்படின்னா இருக்கணும் அப்படிங்கிற. அதனால இந்த இந்திரியங்கள் அனைத்தும் பகவான் கொடுத்தது பகவானுக்கு கைங்கரியம் பண்ண. ஆனா அதை நம்ம பண்றோமா? கண்ணெல்லாம் என்ன பண்றது? எதையோ பாக்குறது. காது எந்த விஷயம்னா பக்கத்தில என்ன நடக்கிறது, அந்த ஊர்ல என்ன நடக்கிறது, இந்த ஊர்ல என்ன நடக்கிறதே தான் கேட்கறோம். அதனால கை கால்களும் கோவிலுக்கு போய் தான் கைங்கரியம் பண்றதான்னா இல்லவே இல்லை. அப்ப இந்த இந்திரியங்களை முதல்ல அடக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குதான் அந்த யோகாபியாசம் ரொம்ப முக்கியம். அந்த இந்திரியங்கள் அடக்கினாதான் கடைசியில மனசை நம்ம அடக்க முடியும். நம்ம நினைச்ச போக்குல மனசு போனமே தவிர, மனசு போற போக்குக்கெல்லாம் நம்ம போயிட்டோம்னா நம்ம என்னைக்குமே வந்து ஆத்தியாத்மிகமா இருக்கவே முடியாது. அதனால அதுக்குதான் அந்த யோகாபியாசம்ன்றது நெய்லி அந்த கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் கத்துப்பா. அப்போ சுவாதீன சர்வேந்திரியாக இந்த இந்திரியங்கள் அனைத்தும் அடக்கிறதுக்காக பகவான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி அவரே யோக பீட்டத்துல பகவான் இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யோகம் நிஜம் சிக்ஷயன் அப்படின்னு இந்த மருந்து ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் அப்படிங்கிற பஞ்ச பிராணங்கள் நம்ம வந்து பஞ்ச பிராணங்கள்னா அந்த வந்து அந்த பஞ்ச பிராணங்களையும் அந்தந்த ஸ்தானத்திலேயே இருக்கணும். நம்ம யோகம் பண்ணும்பொழுது நம்ம அஞ்சு வாட்டி பண்ணும்பொழுது ஒவ்வொரு இடம் சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துல அந்த சக்கரம் இருக்கு அதை தியானம் பண்ணிட்டு அந்த இடத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கணும். அதெல்லாம் வந்து அந்தந்த இது அந்தந்த இடத்துல இருந்தாதான் முக்கியம். அதனால பெருமாளே வந்து ஸ்வஸ்தானேஷு மருத்துவன், அதாவது அந்தந்த ஸ்தானத்துல வைக்கிறார் அப்படின்னு அப்படி ஆச்சரியமாக இங்க பெரியவா சொல்றான். அது இல்லாம இன்னொன்னு இங்க வந்து இன்னொரு அர்த்தமாகவும் பெரியவா சொல்லும் பொழுது என்னன்னா, ஸ்வஸ்தானேஷு மருத்கணான்னா இந்த ஹிரண்ய கசுப்பு வந்ததிலிருந்து அந்தந்த தேவதைகள் ஒவ்வொரு மூளைக்கு போயிட்டாலும், இப்ப நம்ம வந்து யாகம் பண்ணணும் அப்படின்னா இந்திராய சுவாகன இந்திரனுக்கு இந்த இடம் அந்த இடம் சொல்லும் பொழுது அவாளே அந்தந்த இடத்தை விட்டு ஓடிட்டா பயந்து. அப்போ அந்த ஹிரண்ய கசுப்பு வதம் பண்ணி அவாவால அந்தந்த ஸ்தானத்துல உட்கார வச்சார் அப்படின்றதுக்கும் ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் அப்படின்ற பெரியவா அதையும் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதே போல அப்படி அந்த ஹிரண்ய கசுப்புன்ற ஒருத்தனை வதம் பண்ணதுனாலதானே அதுக்கப்புறம் எல்லாருமே சாந்தியா இருந்து பகவத் கைங்கரியத்துல திருப்பியும் ஈடுபட்டதுனால அந்தந்த இந்திரியங்களை திருப்பி திருப்பி அவளுக்கு அடக்கி வச்சு அப்படிங்கறதையும் இங்க எடுத்துண்டு, அப்பேற்பட்ட பெருமாள் யோகாபியாசம் சொல்லிக் கொடுக்கும் போது தானே எப்படி பண்ணணும்னு காட்டுற மாதிரி இருந்து நமக்கு சேவை சாய்க்கிறேர். அவர் எப்படி இருக்கேர் அப்படின்னா பரியங்க ஸ்திர தாரணா அப்படின்னு பரியங்கம், அந்த பீட்டத்துல பரியங்கம்ன்ற சிம்ஹாசனத்துல அவர் உட்கார்ந்து ஸ்திரமாக தாரணா அந்த வந்து தரிச்சுட்டு இருக்கேர். அந்த வந்து யோக பட்டிகையை தரிச்சுண்டு, அந்த யோக பட்டிகை இருக்குன்னா அந்த கால்லாம் அப்படியே கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அவ யோக பட்டிகை தரிச்சுப்பா. பிரத்யுன்முகாவஸ்தின் மேற்கு முகமாக பார்த்துண்டு அந்த வேகவதியிலிருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேர் அப்படின்னு அவளுக்கும் அனுகிரகம் பண்ணி அந்தந்த இந்திரியங்கள் எல்லாரும் அந்த பெருமாள் படியே இழுத்துண்டு அந்தந்த பிராணாபான வியான உதான சமானகா நம்ம சொல்லுவோம் பிராணாயஸ்வா பானாயஸ்வான் இது பஞ்ச பிராணங்கள், அது அனைத்தும் அந்தந்த இடத்திலேயே இருக்கிற மாதிரி பண்ணி பெருமாள் நமக்கு இங்க அனுகிரகம் பண்றேர் அப்படின்னு இந்திரியங்கள் அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது ஆழ்வார் நம்மாழ்வாரில எவ்வளவோ இடத்துல சொல்றாரு, கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம் கிராகைர் விவாகைர் விஷயர் விகிருஷ்ட அபார விஜயான தயானுபாவம் ஆப்தம் சதா அஷ்டபுஜ பிரபத்தியன்னு. நீ கஜேந்திராழ்வாரு ஒரு சக்கரத்தை கொண்டு வந்து எப்படியோ ரட்சிச்சுட்டு அங்க ஒரு முதலதான் பிடிச்சது, எனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாமே இந்திரியங்கள் எல்லாமே பெருமாள் தியானம் பண்ண விடாம பண்றது பல ஆயுதங்கள் கொண்டு வந்து நீ என்ன ரட்சிக்கணும் அப்படிங்கிற பல முதலைகள் என்ன பிடிச்சிருக்கான். அதனால என்ன சொல்றாரு பல ஆயுதங்கள், அதனால அஷ்டபுஜ பெருமாளுக்கே பண்றாரு அஷ்டபுஜ ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அடுத்த உடனேதான் காமாட்சி காஷ்டகம், அதுவும் ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசமே. அப்படி அற்புதமாக இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்றாரு. அதனால எப்பேற்பட்ட பகவான்னா இந்த யோகாசனத்துல இருந்துட்டு நம்மளுடைய நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நம்ம பகவத் ஆத்தியாத்மிக சிந்தனையிலேயே இருக்கும்படியாக அனுகிரகம், அதுதான் பெரிய அனுகிரகம். அந்த அனுகிரகம் இருந்துட்டா மேற்கொண்டு நம்ம என்ன வேணா பெருமாள் கிட்டேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட பெருமாள் அந்த பரியங்காசனத்துல இருக்கிறவர், அவர் காமானா தனுதா அத்தனை பேருடையும் யார் யாரெல்லாம் அவர் ஆசிரியிருக்காளோ அவளுடைய ஆசைகளை அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும், முதல் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டுகிறார் சுவாமி தேசிகன். அதுதான் நம்ம பிரிவா வந்து நமக்கு எனக்கு பண்ணு எனக்கு ஒண்ணு பண்ணுன்றது வேண்டதிலே கிடையாது, எங்கேயுமே கிடையாது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணு அது சொல்லும் பொழுது என்ன சொல்ற அவாவா இஷ்டப்படி பண்ணின்றது. ஏன்னா உமக்கு இருக்கிற இஷ்டம் எனக்கு இருக்காது, எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும், யாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கிறவாளுக்கு தான் மோட்சம் கொடுக்கணும், இல்லைன்னா மோட்சத்தை போய் நம்ம பூமியில இருக்கிற அநியாயத்தெல்லாம் அங்க பண்ண ஆரம்பிச்சிருவா இல்லையா. அந்த அந்த பக்குவம் வேணும். இப்போ பெரியவா என்ன பண்ணுவானா கல்யாணம் பண்ணணும்னா பையனுக்கு உடனே கல்யாணம் பண்ணிடுவாளாம், அந்த பையனுக்கு அந்த வயசு வந்துடுதா அவனால சம்பாதிச்சு அவனால கல்ல நிக்க முடியுமான்னு தான் பாப்பான், சொந்த அப்பா தானே இருந்தாலும் அந்த வயசு வரணும் அவனால அது பண்ண முடியுமான்னு பார்த்துதானே கல்யாணம் பண்ணுவான். அந்த மாதிரி பெருமாள் எல்லாருக்கும் ஏன் மோட்சம் கொடுக்கல அப்படின்னா அந்த பக்குவம் வரணும், அந்த வந்தாதான் அவருக்கு மோட்சம் கொடுக்க முடியும், இல்லைன்னா அவன் சரணாகத்தியாவது பண்ணணும், நான் பண்ணது தப்பு என்னால வந்து பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியல நீர்தான் என்னை கரையேற்றணும் அப்படின்னு சரணாகத்தியாவது விசுவாசம் வச்சு பகவான் கிட்ட வந்தா கண்டிப்பா அவர் மோட்சத்துக்கு சேர்த்து பேர் அப்படின்னு அப்படி எல்லாருக்கும் விசேஷமாக பண்ணணும் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் விகஸ்வர நகஸ்வர கஷதஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கல விரிர்கல த்ருதிர சிந்து சந்தியாயிதா அவந்து மதனாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அஹம் பிரதமிகாமித பிரஹடிதா வாபாஹவஹ. அவந்து அப்படிங்கிற அப்படின்னா அவந்துனா என்னை காப்பாற்றட்டும், எது காப்பாற்றட்டும் அப்படிங்கும் பொழுது பாகவஹா திருக்கைகள் காப்பாற்றட்டும், யாருடைய திருக்கைகள் அப்படின்னா மதனாசிகா அப்படிங்கிறார் காமாசிகான்னு சொல்றாரு இங்க மதனாசிகான்ற அந்த காமாசிகாவும் மதனாசிகாவும் வந்து பார்த்தா பரியாய பதம் தான் ஒரே அர்த்தம் தான். அந்த காமாசிகால இருக்கிற பகவானுடைய திருக்கைகள் என்னை காப்பாற்றட்டும் எல்லாரையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு. இப்போ அந்த கைகள் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னா ஹஸ்தம், அந்த ஹஸ்தம் அதுக்கு ஒரு விசேஷம் இப்ப சொல்ல போறாரு, அது ரொம்ப ஆச்சரியமா சொல்ல போறாரு சுவாமி தேசிகன். என்னன்னா அகம் பிரதமிகாமிதா அப்படின்னா அந்த 20 விரலும் போட்டி போடுறதான் பகவான் கிட்ட 20 விரல். ஏன்னா 4 கை திருக்கைகளோட அவர் அவதாரம் பண்ணார் ஹிரண்யகசிபு வதம் பண்ணும் பொழுது. அப்ப அது 20 கைகள்ல 20 நகங்கள் இருக்கு. அது 20 நகமும் நான் தான் ஹிரண்யகசிபு வதம் பண்ணுவேன், நான் தான் நான் தான் நான் தான் ஒவ்வொன்றும் அகம் அகம் பிரதமிகாமிதா எல்லாம் போட்டி போடுறதான். எந்துதான் எந்துதான் இந்த அவதாரத்துல சங்க சக்கர கதைகள் எதுவுமே அவர் எடுத்துட்டு வரல. ஆயுதம் எல்லாமே ஆயுதமே தன்னுடைய நகங்கள் தான். அந்த நகங்களும் 4 கைகள் இருக்கிறதுனாலே ஒவ்வொன்றும் போட்டி போடுறது. அப்போ எப்படின்னா விகஸ்வர நகஸ்வருஹு அப்படின்னா நகஸ்வருஹான நகங்கள் எல்லாமே வஜ்ராயுதங்கள் போல இருக்கான். வஜ்ராயுதம் கூட தோற்றுறான் பெருமாளுடைய நகங்கள் இங்க வஜ்ராயுதத்துக்கும் மேலான ஒரு ஆயுதம் அது விகஸ்வரஹ. அற்புதமாக மலர்ந்த மாதிரி பல பல பலன்னு கஷதஹிரண்ய வக்ஷஸ்தலி அந்த வக்ஷச பிளக்கிறாம் மார்பு ஹிரண்யன். கஷத அப்படின்னா பிளக்கிறேர் ஹிரண்யன் வக்ஷஸ்தலி ஹிரண்யனுடைய மார்ப. அப்பேற்பட்ட திருக்கைகள் ஒவ்வொன்றும் போட்டி போடுறது. அந்த ஹிரண்ய கசிபுடைய மார்ப பிளக்கிற மாதிரி நிரர்கல வினிர்கல அப்படின்ற நிரர்கல வினிர்கலன்னா அந்த பிளக்கும் பொழுது அந்த ரத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரத்தங்கள் வந்து நிறுத்தாம அப்படியே ஓடுறதான். எப்படின்னா திருதிர சிந்து சந்தியாயுதாக, சிந்துன்னா நதினு எடுத்துக்கலாம், சிந்துனா சமுத்திரம்னு எடுத்துக்கலாம், சந்தியாயுதாகனா சாயங்கால வேளை, சாயங்காலம் ரத்தம். அந்த சாயங்காலமே பார்த்தாலே சிவப்பு தான், அந்த சூரியனே பார்த்தா சிவப்பா இருக்கும். அந்த சிவப்புலையும் இந்த சிவப்பு இந்த ரத்தம் ஒரு ஆறு போல ஓடுறது, அதை நிறுத்தாம நிறுத்த முடியாம. அங்க கூட சரஸ்வதி தேவி வரும்பொழுது இவர் அணையாக நிறுத்தினார் இல்லையா, இங்க அணையே கிடையாது, அப்படி ரத்தம் ஆறு வெள்ளம் ஓடுறதான். அப்பேற்பட்ட திருக்கைகள் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க சொல்ற. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா, இப்படி ஒரு வேண்டுதலா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அதை ஏன் பெருமாள் வதம் பண்ணேர் அப்படின்னு தெரிஞ்சாதானே நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே புரியும். அப்பதான் அங்கேருந்து நம்ம பாகவதத்துல பார்த்தா பிரஹ்லாதன் சண்டாமிருக்கர்கள் கிட்ட பிரஹ்லாதனை பாட்டசாலைக்கு அனுப்புறார் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு தான் தான் தெய்வம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார். பிரம்மலோக பரியந்தம் எல்லாருக்கும் நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டார். தேவர்கள் எல்லாமே ஹிரண்யகசிபு ஆத்து வாசல தான் உட்கார்ந்து இருக்கா. பிரம்மா கிட்ட அவர் வரன் வாங்கிட்டார், சாவே இல்லைன்னு வரன், இப்படி மேல சாகக்கூடாது கீழே சாகக்கூடாதுன்னு பெரிய வரனா வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் அந்த குழந்தையும் சொல்றது கேட்கல, நாராயணானே திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா அவருக்கு ரொம்ப கோபம். என்னென்னவோ பண்ணி பார்த்தார், சமுத்திரத்துல போட்டார், அக்னியில போட்டார், எல்லாமே தேர்ந்து வந்ததுனால திருப்பியும் பாடசாலைக்கு அனுப்புறாரு. கொஞ்ச நாள் கழிச்சாது இவன் திருந்துவான் அப்படின்னு. அந்த பிரஹ்லாதன் பாடசாலையில இருக்கும்போது ஒரு நாள் சண்டாமிருகர்கள் ஆத்துக்கு சாப்பிட போனான். சாப்பிட போச்சு, எல்லாரும் பாத்துக்கோங்க, பிரஹ்லாதன் தான் லீடர், நீ பாத்துக்கோப்பா எல்லா பசங்களையும் அப்படின்னு. அப்ப பிரஹ்லாதன் என்ன பண்ணான்னா, குழந்தைகள்லாம் பிரஹ்லாதன் மேல ஒரு ஆசை உண்டு, பிரஹ்லாதன் மட்டும் அற்புதமா இருக்கானே. ஏன்னா சொல்லி இவாள்லாம் சொல்லி கொடுக்கறது கூட நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஆனா அவன் எதேதோ சொல்றான், அது கேட்கறதுக்கே அற்புதமாக இருக்கு. என்னன்னு சொல்ல தெரியல அந்த பசங்களுக்கு, ஆனா அது தப்பா இல்லையான்னு சொல்லல, ஆனா அவன் சொல்றது ஏதோ விசேஷமாக இருக்கு. பிரஹ்லாதா நீ எங்களுக்கு எல்லாம் சொல்லி தரக்கூடாதா அப்படின்னு அவ கேட்டான். உடனே அவளும் ஆரம்பிச்சா. பிரஹ்லாதன் சொல்ற, துர்லபம் மனுஷம் ஜென்மா அப்படின்னு, என்னென்னவோ ஜென்மாக்கள் நம்ம எடுத்துட்டோம்ப்பா, இந்த மனுஷ ஜென்மாக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆயிரம் ஜென்மங்கள், நாயா இருந்துட்டோம், புலியா இருந்துட்டோம், மரமா இருந்துட்டோம், எப்படி எப்படியோ இருந்துட்டோம். ஆனா இப்பதான் பெருமாளுடைய அனுகிரகத்துல ஏதோ ஒரு புண்ணியத்துல நமக்கு ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. அந்த மனுஷ ஜென்மாவை வியர்த்தம் பண்ணலாமா? நாய் போல போன ஜென்மாலாம் குலைச்சுட்டே இருந்துட்டோம், பூனை போல அங்கேயும் இங்கேயும் ஓடிண்டே இருந்துட்டோம், இப்ப ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த ஜென்மாலை அது எதுக்கு ஏழு அறிவு ஏழாவது அறிவு நம்ம பெருமாள் கொடுத்திருக்கேன், அப்ப அவனை தியானம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்றான். உடனே இதுதான் ஆழ்வாரும் சொல்ற திருமாலையில, வேத நூல் பிராயும் நூறு மணிசர்தான் புகவலேறும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 பேதை பாலகன் அதாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். 100 எல்லாருக்குமே பார்த்தோன்னா சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியா அப்படின்னு வேத பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கு ஆயுஷ் எவ்வளவுதான், 100 வயசு. ஆனா எல்லாரும் நிறைய பேர் அல்பாயுஸ்லயே போயிடுறா, சில பேர் அதிகமா இருக்கா, ஏன்னா அந்த தர்மத்தை அவாவா 12 இல்லாததுனால அது மாறுறது. இருந்தாலும் வேதம் சொன்னபடி பார்த்தா 100 வயசுல பாதி உறங்கி போகும் முடிகிற எல்லாமே பாதினா என்ன இருக்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் நம்ம தூங்கியே கெடுத்துரும். அதனால பாதி ஆண்டு நம்ம தூக்கத்துல போயிடுச்சு. இன்னும் பாதி ஆண்டுல பார்த்தா முதல் 15 பார்த்தா குழந்தையா இருக்கும். குழந்தையா இருக்கும்பொழுது நம்மளுக்கு விளையாட்டே இதுவாயிடுது, விளையாடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாட்டெல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் படிப்பு படிச்சு நம்ம உத்தியோகத்துக்கு போயிடும். உத்தியோகம் போனா எல்லாரையும் குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், அங்க போய் ஒவ்வொருத்தரோட போட்டி போட்டு இப்படியே போகணும் அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கணும், அப்படியே காலம் போயிடுது. அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்பயாவது பகவத் தியானம் பண்ணணும் பார்த்தோம்னா வயசாயிடுறது. அப்ப வந்து சொல்ற பிணி பசி மூப்பு அப்படிங்கிற, அப்ப வந்து மூப்பு வயசாயிடுறது, கால் கைகள்லாம் நடக்க முடியல. அந்த சமயத்துல வந்து பெருமாளை தியானம் பண்றேன், நான் திருமலைக்கு போறேன் அப்படின்னா இப்படி கஷ்டமாச்சு. இத்தனை நாள் விட்டுட்டு எல்லாரும் கடைசி காலத்துல வந்து ஐயோ நம்ம வந்து ஸ்தோத்திரம் படிக்கலையே, நம்ம வந்து வேதாத்தியானம் பண்ணலையே அப்படின்னு நினைப்பான். ஆனா அந்த டைம் அந்த சமயத்துல வேதாத்தியானம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது சின்ன வயசுலயே பண்ணாதான் அது, அதுக்கான அபியாசம் அதுக்கான இது நமக்கு வந்து அந்த வயசான இதுல இருக்காது. அப்படியே போயிடுச்சுன்னா ஆழ்வார் சொல்றாரு, அப்ப நம்ம காலம் எல்லாம் என்ன ஆகும்? இதேதான் பிரகலாதம் சொல்றாரு, இந்த மனுஷ ஜென்மாவே துர்லபம், அதுலயும் இப்படியே நம்ம பாதி ஆழ்ந்த ஓட்டுட்டா இன்னைக்குதான் நம்ம பெருமாளை வந்து நம்ம வந்து பெருமாளை சேவிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவ கேக்குறான், இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா பிரகலாதா? எங்களுக்கு இதெல்லாம் வந்து உனக்கு யாருமே சொல்லி கொடுக்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றது பிரகலாதன் தன்னுடைய கதையை சொல்றாரு, எப்படி நாரதர் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்றது. அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்ப ஒரு கேள்வி கேட்கிறார், பெருமாள் எல்லாரையும் ரட்சிப்பேரா? நாங்கெல்லாம் அசுர குலம் தானே, நாங்கெல்லாம் பாரு எப்படி இருக்கும் பாரு, நீ எப்படி இருக்க அழகா இருக்க, நாங்கெல்லாம் இப்படி கோரமா இருக்கும், அந்த வந்து என்னை எங்களையும் பெருமாள் ரட்சிப்பேரா அப்படின்னு. அப்பதான் பகவான் சொல்றாரு, அதுக்குதான் பந்து மகிழசி ஜந்தோகப்பா, அவன் எல்லாருக்கும் பந்து ஜெகத்பிதா, அவன் எல்லாரையும் ரட்சிப்பேர் அப்படின்னு பிரகலாதன் சொன்ன உடனே அவ சந்தோஷப்படுறான். உடனே என்ன அப்படின்னா, நாங்க என்ன பண்ணணும்னா, அவளுக்கு பெரிய பெரிய வேதாந்தம் எல்லாம் சொன்னா புரியாது இல்லையா, பகவத் நாமாக்களை சொல்லி நாராயண நாராயண நாராயணன் எல்லாரையும் பக்தி பண்ண வச்சுட்டாலும், அப்படி பண்ணும்போது எப்படின்னா அங்க ஒரு பிரகலாதன் இல்ல, அத்தனை குழந்தைகளுமே பிரகலாதன் மாதிரி தேஜஸ்ஸா எல்லாருமே இருக்கா. அப்ப இங்க சண்டாமிருகர்கள் சாப்பிட போனவா பார்த்தனா, அங்க வந்து அவளுக்கு கேக்குறது, எங்க பார்த்தாலும் பஜனையா இருக்கு, ஆஹா இரண்யகசிப்பு கேட்டா என்ன ஆயிடும் அப்படின்னு ஓடி வந்தா பார்த்தா, பிரகலாதா நீதான் இப்படி பண்ணியா, நீ கெட்டது இல்லாம எல்லாரையும் கெடுக்கிறிய அப்படின்னு சொல்லி நேரம் அவனை தர தரன்னு இழுத்துன்னு வந்து இரண்யகசிப்பு கிட்ட விட்டுட்டு, அப்பா உன் குழந்தை எல்லாரையும் கெடுக்கிறான், நீ வந்து எங்களை திட்டாத, எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நீயே உன் பையனை பாத்துக்கோ அப்படின்ட்டு. இரண்யகசிப்புக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்னடா உன்னை எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், விஷம் கொடுத்தேன், அதெல்லாம் நீ எப்படி எப்படியோ சமாளிச்சுட்டு இப்ப வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹரிஹரின்னு சொல்லிட்டு இருக்கியா, அவன் நம்மளுடைய குல துரோகிடா, உன் சித்தப்பாவை கொலை பண்ண வேண்டா, அவனை கொலை பண்ணி அவனுடைய ரத்தத்திலேருந்து உங்க சித்தப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்னன்னா அவன் பேரை சொல்ற, அவன் படைத்த தேவர்களே என் கால் முன்னாடி நிற்கும் பொழுது நீ உனக்கு என்னடா தைரியம், என் புள்ள நான் உன்னை வந்து பாத்துப்பேன், அப்பானால உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ உன்னை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்றார். உனக்கு யாரா இந்த பலத்தை கொடுத்தா, யாரா இந்த தைரியத்தை கொடுத்தா அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்றார், அப்பா நீ கேக்கறியேப்பா, எங்கடா அவன் அப்படின்னு கேக்கறியே, அந்த அந்த சக்தி கொடுத்ததே உன் அந்தர்யாமியாக இருந்து பேச வைக்கிறதே அந்த பகவான் தான்ப்பா, இருக்கான்னு சொல்றேனே என்னுடைய ஹிருதயத்துல இருந்தும் பேச வைக்கிறது பகவான் தான்ப்பா, ஏன் உன்னையும் என்னையும் படைத்த அந்த பிரம்மாவையே படைத்தவன் அந்த ஸ்ரீஹபதி தான்ப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப ஹிரண்யகசிபு கேக்குறான், குவா அசௌவ்ய திச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பே நத்ருஸ்யதே அப்படின்னு பாகவதத்துல ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். ஏன்னா ஸ்லோகம் வரும்பொழுது எப்படின்னா ஹிரண்யகசிபு ஒன்னு சொல்லணும், பிரஹ்லாதன் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லணும் இல்லையா, இங்க ஒரே ஸ்லோகத்திலே எல்லாமே வந்துருது. குவா அசௌ எங்கடா அவன், சர்வத்ர எல்லா இடத்துலயும் இருக்கானேப்பா, கஸ்மாத் ஸ்தம்பே அந்த ஸ்தம்பத்துல இருக்கானாடா, இருக்கான்பா, ந திருஷ்யதே தெரியலையேடா, திருஷ்யதே தெரியறானேப்பா எனக்கு, அது எப்படிடா உனக்கு தெரியறான் எனக்கு தெரியாம இருப்பான், தெரியறானான்னு அவன் கேட்கல, தெரியலையேடா அப்படிங்கிறான், ஏன்னா தெரியறானா அப்படின்னு கேட்டா அதுல தெரியறான்ற பதம் வந்துருது, அதனால தெரியலையேடா தெரியலையே அப்படின்றான். அதை போத்தனா தெலுங்கு பாகவதத்துல சொல்லும் பொழுது இந்துகளட் அந்துலேடனி சந்தேகம் வளரும் பிரஹ்லாதன் சொல்றான், இங்க இருக்கா அங்க இல்லேன்னு சந்தேகமே வேணாம்ப்பா, எந்தெந்த விதைக்கினா அந்தந்தேகளோடு எங்கெங்கெல்லாம் நீ தேடுறியோ அங்கங்க இருக்காம்பா, எல்லா இடத்துலயும் இருக்காம்பா அப்படி. அப்ப ரொம்ப கோபம் வந்துருது, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத, இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு கேட்க, எல்லா இடத்துலயும் இருக்காம்பா, இந்த தூண்ல இருக்கானா மத்த இடத்துல இல்லைன்ற மாதிரி ஆயிடும், அதனால பிரஹ்லாதன் எல்லா இடத்துலயுமே இருக்காம்பா, இந்த சாப்புலாம் சொல்லாத, இந்த தூண்ல இருக்கானா, நான் இருக்கான்ப்பா தெரியலையே, நீ பக்தி பண்ணாதானப்பா தெரியவான், இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம், இப்ப அந்த ஹரி வரணும், இந்த தூணை நான் புழக்க போறேன், அப்படி காணி அந்த ஹரி வரலன்னா உன்னுடைய தலைய ஒரு சிம்ஹம் எப்படி யானை மஸ்தகத்தை புழக்கமோ உன் தலைய புலந்துருவேண்டா, இத்தனை நாளா யார் யாரோ விட்டுதான் நான் பண்ண, இன்னைக்கு நானே உன்னை வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப, அங்கிருந்து ஒரு பெரிய கதை எடுத்துட்டு அந்த ஸ்தம்பத்தை உடைக்க, இவன் உடைச்ச வேகத்துல ஸ்தம்பம் இன்னும் பெருசா உடைச்சுதான் உள்ள பகவான், அந்த பகவான் சிம்ம கர்ஜனையோட உலகம் எல்லாம் ஈரேழு அண்டகட்டாகங்களும் நடுங்க, எல்லாம் இந்த சப்தமத்தை கேட்டு எல்லாரும் நடுங்கறான், சத்யம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அத்ருஸ்யதா தத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் அப்படின்னு ஸ்தம்பத்திலிருந்து அத்யத்புத ரூபமுத்வஹன் அத்தியத்புதமான ஒரு ரூபம் இந்த பயங்கரமான ரூபம்னு சொல்லல சுகர் அத்தியத்புதம் ந மிருகம் ந மானுஷம் மிருகமும் இல்லாம மனுஷனும் இல்லாத மாதிரி அதுதான் கஷ்டித் அத்புத கேசரின்னு சுவாமி தேசிகன் நீங்க விசேஷமா சொல்ற அவர் வந்தேராம் ஏன் அவதாரம் பண்ணார் பிரஹ்லாதனை கடல்ல போட்டும் பொழுது காப்பாத்தினார் இல்லையா அவர் அதுக்கு கீழேயா வந்தேர் அவர் நெருப்புல போடும் பொழுது காப்பாத்தினர் யானையை விட்டு மிதிக்கும் பொழுது ரட்சிச்சார் அப்படி இருக்கிறவர் இப்ப மட்டும் ஏன் வரணும் அப்படின்னா சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் சத்தியத்தை காப்பாத்த வேணாமா இருக்கானாப்பா அப்படின்னா இருக்காம்பான்னு சொன்னாரு எல்லா தேவர்களும் முக்கோட்டி தேவர்களும் பயந்து போட எந்த ஒரு குழந்தை அப்பா என்ன விட்டுருப்பா எனக்கு பயமா இருக்குப்பா என்னை யானையை விட்டு மெரிக்க சொல்லாதப்பான்னு சொல்ல வேண்டிய குழந்தை இருக்கான்பா பகவான் இருக்கான்பா அப்படின்னு சொன்னான்னா அவனுடைய பக்தி இருக்கான்னு காட்டுறதுக்கு சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு பகவான் வரவானாமா அதனால அவதாரம் பண்ணேறாம் சத்தியம் விதாதும் நிஜபிருத்யபாஷிதம் அப்படின்னு பிரம்மா சொன்னார் இல்லையா அவனுக்கு வரணு கொடுத்தேர் மேலையும் சாகக்கூடாது கீழேயும் சாகக்கூடாது மிருகத்தினாலையும் சாகக்கூடாது மனுஷனாலையும் சாகக்கூடாதுன்றதுக்காக ஒரு நரசிம்மமாக அவதாரம் பண்ணேறாம் பிரம்மா சத்தியத்தை காப்பாற்றணும் பிரம்மா யார் இவர் சிருஷ்டிச்சவர் தானே நீ பாட்டுக்கு வரன் கொடுத்துட்டப்பா நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லலாம் இல்லையா அப்படி கிடையாது பிரம்மாவுடைய சத்தியத்தையும் காப்பாற்றணும் அதனால சத்தியம் விதாதும் அப்படின்னு அதுக்கப்புறம் சனகசனாதிகள்லாம் போய் சொன்னா இல்லையா மூணு வாட்டி ஜெய விஜயர்களுக்கு சாபத்தை கொடுத்தா மூணு வாட்டி நீங்க பூலோகத்தில் அசுரர்களாக பிறப்பீர்கள் பகவானாலே வதம் பண்ணப்பட்டால் திருப்பியும் இந்த லோகத்துக்கு வருவீர்கள்னு சொன்னதுனால அவளுடைய வாக்கையும் சத்தியம் பண்ணணும் அப்படின்னு பகவான் அவதரித்தேராம் ஏன் ஹிரண்யகசுபுவுக்காக அவதரித்தேன்னு சொல்லிட்டு ஹிரண்யகசுபு எப்பேற்பட்ட பக்தன் தெரியுமா அவன் மேலையும் சாகக்கூடாது கீழையும் சாகக்கூடாதுன்னு கேட்டதே எதுக்குன்னா பகவானுடைய மடியில தான் அவன் சாகணும் அப்படின்னு அப்படி வேண்டிட்டு இருக்காங்க ஆயுதங்களாலே சாகக்கூடாதான் பகவானுடைய திருக்கைகளாலேயே அவன் சாகணும் அப்படின்னே அவன் அப்பேற்பட்ட வரனை கேட்டிருக்காங்க இல்லையா அவனுடைய சத்தியத்தையும் நிறைவேற்றதான் தேவர்கள்லாம் போய் திருப்பார்கடல கேட்டா இல்லையா ஹிரண்யகசுபு நீ வந்து ரட்சிக்கணும் எங்களை எல்லாரையும் ரட்சிக்கணும் ஹிரண்யகசுபு வதம் பண்ணணும்னு அந்த சத்தியத்தையும் காப்பாற்றவே பகவான் இங்க அவதாரம் பண்ணேர் அப்படின்னு அப்படி எல்லாருடைய சத்தியத்தையும் காப்பாத்துறதுக்காக இப்பேற்பட்ட அவதாரம் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது எங்கு முழங்கண்ணன் என்று மகனை இக்காய்ந்து இங்கில்லையால் என்று இறங்கன் தூம் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத்தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படின்னு எங்குமுழன் கண்ணன் அப்படின்னு சொன்ன குழந்தைய காய்ந்து திட்டானாம் கண்டபடி திட்டானாம் எங்கும் இருக்கான்னு சொன்னது ஒரு தப்பாப்பா எங்கும் இருக்கான்னு சத்தியத்தை சொன்னா அவனை போட்டு கண்ணாப்புனான்னு திட்டான் ஒண்ணு என்னுடைய பையன்னு பார்த்தாலும் ஏதோ தப்பு சொல்லிட்டு போறான்னா ஒரு அப்பா என்ன பண்ணுவான் நம்ம பையன் தானே போனா போறதுன்னு விட்டுவான் அதையும் அவன் பண்ணல சரி குழந்தை சத்தியத்தை சொல்றதேன்னு சந்தோஷப்படாம அவளை புடிச்சு திட்டினான் அப்ப இங்க இல்லையால் என்று இரண்டியன் தூண் புடைப்ப இங்க இருக்கானா அப்படின்னு போய் அந்த தூணை உடைச்ச உடனே அங்க நம்மாழ்வா சொல்றாரு அங்கு அப்பொழுதே அங்கேயே அப்பயே அப்படின்னா இந்த தூணை உடைச்சிட்டு வேற தூண்ல இருந்து வந்தா கூட பிரஹ்லாதன் சொன்னது தப்பாயிடும் ஏன்னா இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டா அதே தூண்லயே வரணும் அப்பொழுதே வரணும் அரை மணி நேரம் கழிச்சு வந்தா கூட திடீர்னு உள்ள வந்துட்டேர் அப்படின்னு சொல்லிடுவான் சரி இதுக்கு முன்னாடியே நரசிம்மர் அங்க உள்ள யாராவது வச்சுட்டாலான்னு அப்படி கிடையாது ஏன்னா அந்த சபையை கட்டினதே அவன் தான் பக்கத்துல இருந்து ஒவ்வொரு தூணையும் பார்த்து பார்த்து கட்டினா அவனுக்கு தெரியும் உள்ள யாரும் வைக்கலன்னு அப்ப அந்த குழந்தையுடைய வாக்கு சத்தியம் பண்ணும் பொழுது அங்கு அப்பொழுதே அப்படின்னு பெரியவா அற்புதமான வியாக்கியானம் பண்றான் அப்ப என் சிங்கபிரான் பெருமை அப்பேற்பட்ட சிங்கபிரானுடைய பெருமைய ஆராய்க்கலாமா அவருடைய பெருமை எப்பொழுது அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா கணக்கிட முடியுமா அப்படி கணக்கிடுறேன்னு ஒருத்தர் சொன்னான்னா இங்கிருந்து பூமியிலிருந்து சூரிய மண்டலம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்கள் எல்லாம் சொல்றான் அப்போ அது வந்து பரவாயில்ல அது கண்டுபிடிக்கலாம் ஆனா பகவானுடைய பெருமையை சொல்லிட முடியுமா அப்படி சொல்றது அப்படி நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு இங்க நம்ம ஆழ்வார் அப்போ அந்த பொழுதே க்ஷணத்திலேயே சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது கண்கீரவ முப்பரி குண்டிதாராத்தியம் அப்படின்னு அந்த அவதாரம் பண்ண உடனே க்ஷணம் அந்த க்ஷணத்திலேயே ஜெயம்தான் நரசிம்மனுக்கு ராம அவதாரத்துல கூட அவர் அவதாரம் பண்ணி 14 வருஷம் கழிச்சு ராவண யுத்தம் அந்த ராவண யுத்தமும் ஒரே நாள்ல முடியல பல நாட்கள் நடந்தது இந்திரஜித்துக்கும் ராமருக்குமே லக்ஷ்மணனுக்குமே யுத்தம் பல நாட்கள் நடந்தது இங்க யுத்தமோ ஒவ்வொருத்தர் புடிச்சு அடிச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டுலாம் கிடையாது அந்த தோண்டின அந்த க்ஷணமே அவனை பிடிச்ச நேர தரதரன்னு இழுத்து போனேர் உள்ளையும் வெள்ளையும் சாகக்கூடாதுன்னா நேர வாசுப்படியில உட்கார வச்சேர் மேலையும் கீழையும் சாகக்கூடாதுன்னா தன்னுடைய மடியில உட்கார வச்சேர் ஆயுதத்தாலே சாகக்கூடாதுன்னா தன்னுடைய நகத்தாலேயே உயிருள்ள பொருள் உயிர் இல்லாத பொருளால சாகக்கூடாதுன்னு. நகம் உயிருள்ள பொருள்ல சேராது, ஏன்னா அது கட் பண்றோம் இல்லையா, வலிக்காது நமக்கு. ஆனா அதே சமயத்தில் அது திருப்பி திருப்பி வளரும், அதனால அது உயிர் உள்ள பொருள்னும் சொல்ல முடியாது, உயிர் இல்லாத பொருள்னும் சொல்ல முடியாது. அப்புறம் கார்த்தாலையும் சாகக்கூடாது சாயங்காலமும் சாகக்கூடாதுன்னா சாயங்கால வேலையா இருக்கு. அப்புறம் பிரம்மா படைத்த சிருஷ்டியில எதையாலையும் சாகக்கூடாதுன்னா பிரம்மா படைத்த சிருஷ்டியில சிங்கம் உண்டு மனுஷன் உண்டு நரசிம்ஹம்ன்றது கிடையாது, அது இல்லாம பிரம்மாவையே சிருஷ்டிச்சவன் இவன். அப்படி போய் அவனை புலக்கிறார். அந்த இடத்துலதான் சுவாமி தேசிகன் சொல்றார், விகஸ்வர நகஸ்வர் சதஹிரண்யவக்ஷஸ்தடி நிரர்கல விநிர்கல த்ருதிர சிந்து சந்தியாயிதாஹ அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அகம் பிரதமிகாமித பிரகடிதாஹ வாபாஹவஹ அப்படின்னு. அந்த ரத்தங்கள் சிந்து நதி மாறி போற வழி அவருடைய மார்ப புலந்த அந்த சிம்மன், அந்த ஒவ்வொரு திருக்கைகளும் தான் தான் நான் தான் நகங்கள் போட்டி போட ரத்த ஆறு வர அப்பேற்பட்ட அந்த நிருசிம்மனுடைய திருக்கைகள் என்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். இங்க நம்ம எல்லாருமே ஒன்னு நினைக்கணும், விபீஷணனுக்கு சரணாகதி பண்ணேர் அப்பேற்பட்ட திருக்கைகளாலே என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு கேட்டா ஒரு நியாயம் உண்டு. ஜட்டாயுவுக்கு அந்திம கிரியையை பண்ணேரே அப்பேற்பட்ட திருக்கைகளாலே என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு நியாயம் உண்டு. சரி, இங்க நரசிம்மனை பத்தி தானே சொல்றேன். அப்படின்னா பிரஹ்லாதன தன் மடியிலே உட்கார வச்சு அபயம் கொடுத்தேரே அப்பேற்பட்ட திருக்கைகளாலே என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னா நியாயம் உண்டு. தேவர்களை ரட்சித்தேரே அப்படின்னா நியாயம் உண்டு. ஒருத்தனை வதம் பண்ணேர் ரத்தம் கொட்டுறது அப்பேற்பட்ட அந்த ரத்த கைகளோடே அந்த நகத்தோடே அந்த திருக்கைகளாலே என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொன்னா, அப்ப சுவாமி தேசிகன் இப்படி சொல்றேன்னா அதுக்கு எவ்வளவு உள்ளர்த்தம் இருக்கும்னு நம்ம பாக்கணும். இதுக்கான அர்த்தத்தை சுவாமி பலஸ்ருதியில கடைசி ஸ்லோகத்துல சொல்றாரு. ஏன்னா முதல்லயே சொன்னபடி குலத்தினாலே ஒருத்தன் அசுரன் ஆயிட மாட்டான், அதே அசுர குலத்துலதான் பிரஹ்லாதன் இருக்கான். அப்படி பார்த்தா மனுஷர்கள்ல ஆச்சாரிய புருஷர்கள் பெரிய பெரியவா அவாளை விட்டுருங்கோ, நான் சொல்றது யாரா, சாதாரண மனுஷால பார்த்தா எல்லாருக்குமே ஒரு அசுரத்துவம் உண்டு. நம்மளும் எவ்வளவோ பாபங்கள் பண்ணிருக்கோம் எத்தனை ஜென்மமும். ஏன்னா பிரம்மாவே பார்த்தா பகவான வந்து தியானம் பண்ணணும் பகவான சாட்சாத்கரிக்கணும் நினைக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, பெருமாள் வரலையாம், ஏன்னு கேட்டா நீ பண்ண பாவம் இன்னும் இருக்கு, அதனாலதான் அவர் வந்து பூலோகத்துக்கு வந்து அஸ்வமேத யாகம் பண்றேர் அப்படின்னு. அப்பேற்பட்ட பிரம்மாவுக்கே ஏதோ ஒரு ஜென்மத்துல பாவம் இருந்தா நமக்கு எவ்வளவு பாவம், தெரிஞ்சோ தெரியாமலோ மனசாலேயோ வாக்குனாலேயோ எவ்வளவோ பாவங்கள் பண்றோம் இல்லையா. அந்த பாவங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா கடைசி ஸ்லோகத்துல சொல்றாரு, யானை மாதிரி இருக்கின்றது. யானைன்னா எப்படின்னா மதம் பிடிச்ச யானை மாதிரி. ஒரு மதம் பிடிச்ச யானையை அடக்க முடியும்னா காட்டுல சிம்மத்தினால மட்டும்தான் அடக்க முடியும். என்னுடைய பாபங்கள் போல நினைச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த இடத்துலயும் பக்தி வரப்போறது இல்ல, உம்மிடத்துல நான் வரவே போறதில்ல. உம்மிடத்துல வர்றதுக்கு உம்முடையத்துல பக்தி பண்றதுக்கு தடுக்கிறது என்னன்னா என்னுடைய பாபங்கள் என்னுடைய இந்த இதுதான். அப்போ என்னுடைய இருக்கிற அந்த அசுரத்தன்மை இந்த ஹிரண்யகசிபு போல அசுரத்தன்மையே நீர் போக்கணும் அப்படின்னா நீர் எப்படி வரணும். அப்ப ஹிரண்யகசிபு வதம் பண்ண அந்த க்ஷணமே, அப்படி அவதாரம் பண்ண க்ஷணமே நீர் ஜெயிச்சேரோ என்னுடைய ஹிருதயத்தை என்னுடைய பாபங்களையும் யானை போல பண்ணி வச்ச இந்த பாபங்களையும் நீர் போக்கடிக்கணும் அப்படின்றது தான் சுவாமி தேசிகன் இங்க சொல்றார். அதனாலதான் அவர் சொல்லும் பொழுது இந்த திருக்கைகளால் இரண்யகசிபு வதம் பண்ண அந்த திருக்கைகளால் எம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம். இதுக்கு அடுத்தது இப்ப ஏற்பட்ட நரசிம்மனா இருந்தாலும் அவருக்குள்ள எவ்வளவு கிருபை இருக்கு அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். அந்த கிருபை இருக்கிறதுனால இவரதான் நம்ம சரணாகதி பண்ணணும், வேற யாருமே நமக்கு அடைக்கலம் கிடையாதுன்றது அடுத்த ஸ்லோகத்துல. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பலஸ்ருதியாக இந்த மூணு ஸ்லோகமும் அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.